மணி வேளான கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன பாடாத ராகம் சொல்லி பாட்டு படித்ததென்ன கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன பொத்தி எடுக்கட்டுமா கண்ணு வழி பேசும் சின்ன பொண்ண கட்டி கட்டி கொடுக்கட்டுமா உன் பேர சொல்லி பாடி வச்சா ஊருதம்மா தேனே வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன பாடாத ராகம் சொல்லி பாட்டு படிச்சதென்ன கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன கண்ணை துறந்த நெஞ்சில் விழுந்த உள்ளுக்குள்ள இன்ப சோகந்தான் எண்ணம் முழுதும் பொங்கி வழியும் வாங்கினது நல்ல வரந்தான் கண்ணை துறக்காம முடிக்கிட்டே நெஞ்சில் வச்சு அடைச்சு புட்டே போட்டு ஒண்ணு போட்டு பூட்டி புட்டே சாவியத்தான் தொலைச்சு புட்டே உள்ள போய் நீதான் பாடுகின்ற பாட்டு மெழுகு போல நானும் முருகி போனேன் கேட்டு காலமெல்லாம் கேட்டிடத்தான் காத்திருக்கேன் பாட்டு வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன பாடாத ராகம் சொல்லி பாட்டு படிச்சதென்ன கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி சொல்லி எடுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன.